আলহামদুলিল্লাহ, সালাতু ওয়াসসালামু আলা রাসূলিল্লাহ মুহাম্মদ সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লাম ইবনে আব্দুল্লাহ ওয়া আলা আলিহি হিযবুল্লাহ ওয়া আসহাবিহি জুনদুল্লাহ, আম্মা বাদ। ফাকাদ ক্বালা আল্লাহু তাআলা ফী মা আহকামাত তানজিল, আউযু বিল্লাহি মিনাশ শাইতানির রাজীম, বিসমিল্লাহির রাহমানির রাহীম। ইন্নামা ইয়া'মুরু মাসাজিদাল্লাহি মান আমানা বিল্লাহি ওয়াল ইয়াউমিল আখির وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله، صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم أن المساجد بيوت الله في الأرض، وأنه لحق على الله أن يكرم من زاره فيها، أو كما قال عليه الصلاة والسلام. بنيمانين بريت بريبالي تفوشت ورم الله كيف قلم بقسم دارها. சாந்திமதம் எழுதிய சத்திய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியே தாபியீன்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. ஜும்ஆவுக்கு ஹாலியாக இருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு ஜல்ல ஷானுஹு தஆலாவை பயந்து அஞ்சு நடந்து கொள்ளுமாறு முதற்கன எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். இத்தகுல்லாஹு அலீம் அஸ்ஸ வ ஜல்ல வ ஆதீஹு தன்யம் சக்தி முல்ல ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் பயந்து அஞ்சு நடந்து கொள்வீர்களாக. கணியத்துக்குரிய கனவான்களே, உலக ரீதியில் பார்ப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் சொந்தமாக ஒரு இருப்பிடம் இருப்பதை பார்க்கின்றோம். பைத் மஸ்கல், ஒரு வீடு இருப்பதை பார்க்கின்றோம். மனிதனை எடுத்துக்கொண்டால் இவனும் விதிவிலக்கானது அல்ல. நாமும் நமக்கும் வீடு வாசல் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு கட்டிடம் எப்படி பெருமதி மிக்கதாக மாறும் என்று சொன்னால் அதனுடைய ஒரு தாலியை பொறுத்துதான். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு வீடு இருக்கின்றது, ஒரு வீடு கட்டப்படுகின்றது. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் ஒரு சாதாரண மனிதராக இருப்பார் என்று சொன்னால் அந்த வீட்டை சாதாரணமாகவே பார்க்கப்படுகின்றது. அந்த வீட்டுக்கு ஒரு கோடீஸ்வரர் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரராக மாறிவிட்டார் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு இன்னாளுடைய வீடு, இன்ன ஹாஜியாருடைய வீடு, இந்த கோடீஸ்வரருடைய வீடு என்று மக்களுடைய மத்தியில் ஒரு மதிப்பு இயற்கையாக வருவது சகஜம். அதே வீடு ஒரு மந்திரியுடைய, பாராளுமன்ற உறுப்பினருடைய வீடாக மாறிவிடும் என்று சொன்னால் அங்கு ஒரு செக்யூரிட்டி கார்டும் வந்துடுவார். சேம் ஹவுஸ், அதே வீடுதான். சொந்தக்காரர் மாறும் பொழுது, அந்த வீட்டில் குடியிருப்பவர்கள் மாறும் பொழுது அந்தஸ்தை பொறுத்து வீட்டுக்கும் அந்தஸ்து வருவதை பார்க்கின்றோம். கனவான்களே, சாதாரண ஒரு மாடி கட்டடம், பிரமாண்டமான மாடி கட்டடங்கள் பஜாரில் இருக்கின்றது, சூப்பர் மார்க்கெட். ஆனால் ஒரு அமைச்சர் சாதாரண கட்டிடத்திலே வாழ்வார் என்று சொன்னாலும் அங்கே நாலு போலீஸ்காரர் போட்டுருவாங்க. பில்டிங்க்கு இல்ல போற மாதிரி பில்டிங்குடைய சொந்தக்காரர். இதே வீடு ஒரு ஜனாதிபதியுடைய வீடாக இருந்தால் அல்லது டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய வீடாக இருக்கும் சொன்னால் அங்கே விசேட அதிரடி படையினர்கள் காவலுக்கு நிறுத்தப்படுவதை பார்க்கின்றோம். கட்டிடம் ஒன்றால் உருத்தாளிகள் மாறும் பொழுது அதற்குரிய அந்தஸ்தும் காவலும் உயர்வதை பார்க்கின்றோம். கனவான்களே, இதே போன்றுதான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதனுக்கு புரிந்துணர்வு வருவதற்காக வேண்டி ஒரு உதாரணத்தை காட்டுகின்றார். ஒரு உதாரணத்தை காட்டுகின்றான். இந்த அவ்வள பயத்தின் உலையாளின் நாசி லல்லதி விபக்கா, மனிதனுக்காக வைக்கப்பட்ட முதலாவது வீடு மக்காவில் உள்ள வீடு என்று அல்லாஹ் கூறுகின்றான். காபத்துல்லாஹ், இதுக்கு என்ன பொருள்? நான் இல்லா அல்லாஹ் அங்க இருக்கிறார் என்று பொருளா? அல்லாஹ் அங்க குடியிருக்கின்றான் என்று பொருளா? இல்ல. ஆனால் இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துவது உங்களது வீடுகள் எப்படி உங்களை பொறுத்து உங்கள் அந்தஸ்தை பொறுத்து சிறப்பாக இருந்ததோ, இதே போல இது என்னுடைய வீடு, அப்படி என்றால் உங்க எல்லாத்துட வீட்டை விடவும் இந்த காபத்துல்லா உலகத்தில் சிறந்த கட்டிடம். இது தப்சீருடைய விளக்கம். கனவுகளே, இதே அமைப்பில் காபத்துல்லாவுக்கு பின்னால் உலகத்தில் ஒரு சிறந்த வீடு இருக்கும் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மசாஜித் புயூதுல்லாஹி ஃபில் ஆர்த். உலகத்தில் இருக்கிற அல்லாஹ்வின் வீட்டில் ஒரு வீடுகளில் ஒன்றுதான் பள்ளிவாசல்கள் என்றார். புயூதுல்லாஹி ஃபில் ஆர்த், பூமியில் இருக்கும் அல்லாஹ்வின் வீடுகள், பூமியில் இருக்கும் அல்லாஹ்வின் வீடுகள் பள்ளிவாசல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட வேண்டும் இந்த பள்ளிவாசல் என்ற வீட்டுக்கு. அப்படி என்றால் எந்த அளவுக்கு கண்ணியம் நம் உடலத்தில் வர வேண்டும் என்பதுதான் கேள்வி. இன்று நாம் பார்க்கின்றோம், சாதாரணமா எங்க ஒரு கூட்டாளியோட வீட்டுக்கு போற நேரம் நார்மலா போய் வருவோம். அதே நேரத்தில் எங்கட முதலாளியோட வீட்டுக்கு போற நேரம் கொஞ்சம் டீசெண்டா போய் வருவோம். அதே நேரத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் உள்ள ஒருவர் வீட்டுக்கு செல்வோம் என்று சொன்னால் ஒன்றும் தேவையில்ல. சாதாரணமாக சொல்வதாக இருந்தால் நமக்கு கல்யாணம் பேசிவிட்டார்கள் என்று சொல்லி நினைப்போம். மாமி வீட்டுக்கு போறார், கல்யாணத்தை பேசி வச்சிருக்கிறார், மாமி வீட்டுக்கு போறாரு என்று சொன்னால் அவரோட ஷர்ட்ல இருந்து கவுண்டர்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்து தலையை செய்துதான் போறேன். போறது மாமி வீட்டுக்கு கொஞ்சம் மரியாதையா போகணும். கணித்துக்குரிய கனவான்களே, அந்த வீட்டை பொறுத்து நாங்க கௌரவமா போறது ஏற்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற நேரம் சாரத்தை மண்டி கட்டிட்டு போக மாட்டோம். எங்க போறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு மரியாதையா போகணும். அது ஒரு கோர்ட்டுக்கு போறீங்க, உடனே எந்த குத்தமும் இல்ல, எந்த கோர்ட்டும் இல்ல, ஜஸ்ட் ஒரு டிராபிக் வழக்கு. கொஞ்சம் மஞ்சள் லைன்ல தாண்டிட்டீங்க, இல்லாட்டி டபுள் லைன்ல மாறிட்டீங்க, ஒரு டிராபிக் வழக்கு. சின்ன வழக்கு தானே, என்ன மேல குத்தம் இல்லை, நான் என்ன குத்தம் செஞ்சது, அது வழக்கு, சின்ன வழக்கு தானே என்று போய் யாரும் கையை மடிச்சுட்டு போறதும் இல்ல. கோர்ட்டுக்கு அப்படி போட்டவன போனாலும் விடுறதும் இல்லை. என்ன செய்வோம்? கையை மடிச்சு மேல உள்ள பட்டனையும் கட்டி டீசெண்டா தான் ஏன் போறது கோர்ட்டுக்கு. கனவங்களே, நாங்க சிந்திக்கணும் இதுதான். ஆனா மாலிகுல் முல்க், ஆட்சியாளர்கள் எல்லாம் ஆட்சியாளர் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத், இவன் அல்லாஹ்வுடைய வீடுதான் பள்ளிவாசல். இன்றைக்கு நாங்க பள்ளிக்கு வர ஹாலாத் என்ன, நாங்க பள்ளிக்கு வர நிலைமை என்ன? போலீஸுக்கு போற கண்ணியம், கோர்ட்டுக்கு போற கண்ணியம் தேவையில்லை. சாதாரண எங்கட வீட்டுக்கு போற கண்ணியத்துல சரி நாங்க பள்ளிக்கு வாரோமா என்றத பாருமாக. இது எங்கட உள்ளத்துல தீனுக்குள்ள அந்தஸ்தை தான் வெளிப்படுது. கனவான்களே, தப்பாக நினைக்க வேண்டாம். கமன் சிச்சுவேஷன் நாங்க சொல்கிறோம். இன்னைக்கு நாங்க எல்லாம் பேசக்கூடிய விஷயம் தான், பாருங்களே பள்ளிவாசலுக்கு கணக்கெடுக்கிறாங்களே, பள்ளிவாசலுக்கு ஏசுறாங்களே, பள்ளி அடிக்க பாக்குறாங்களே, பள்ளிய உடைக்க பாக்குறாங்களே, கவலை தான் உண்மைதான். ஆனா சொல்வார்கள், நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடுறன்னு சொல்லி நாட்டு புழுவும் தலையை தூக்கினா அது படம் எடுக்கிறத ஐக்கவும் மாட்டுச்சு, பாம்புட விஷமும் இல்லை. இதே போல ஸ்ரீலங்கால நிறைய நாட்டு புழு துள்ளுது, அதனால முஸ்லிம்கள் பயப்பட தேவையும் இல்லை. சந்த நாகப்பாம்பு நினைச்சிட்டு சில நாட்டு புழு தடமாறு, அதனால கேப்பட தேவையும் இல்லை. அல்லாஹ் நமக்கு பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றான், இனிமேலும் அல்லாஹ் பாதுகாப்பளிப்பான். கனவான்களே, எங்களோட உள்ளத்துல பள்ளிக்கு ஒரு பிரச்சனை, எவ்வளவு கவலை வருது, வரத்தானோ நம்ம இதான் முஸ்லீம். ஆனா அதே நேரத்துல அந்த பள்ளிக்கு நாங்க கூடக்கூடிய அந்த ஹாலாட்ட பாருங்க. ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள், இன்னைக்கு எங்களோட புள்ளே வந்து ஸ்கூலுக்கு போறேன், நர்சரிக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. நர்சரிக்கு வீட்டுல உடுத்தின்னு உடுப்போன நாங்க அனுப்ப மாட்டோம். நர்சரிக்கு இனிப்போம், அதுக்கென்று பேக், அதுக்கென்று உடுப்பு, அதுக்கென்று கேப், அனைத்தும் அதுக்கென்று இருக்கும். நர்சரிக்கு ஏபிசிடி படிக்கிறதுக்கு, ஆனால் அந்த புள்ளையில் குர்ஆன் மதரசாக்கு வார ஹாலாத்த பாருங்க. மாஷால்லா, இங்க மக்கள் இருக்கின்றதால பிரச்சனை இல்ல, புள்ளையில் பள்ளிக்கு வார ஹாலாத்த பாருங்க என்ன ஹாலாத்துல வருது. ஜும்மா எடுத்துக்கோங்களே, புல்லல் எப்படி வருது, அப்படியே ஒரே கிரவுண்ட்ல விளையாடி கொண்டு அப்படியே வந்து சேருது. பல்லுடைய ஹோமத், பல்லுடைய தன்யம் உள்ளத்துல வர இருக்கு. தர்மங்களே, பொதுவாக நாங்கள் திருமணம் ஒன்று செய்வதாக இருந்தால் என்ன செய்வோம், எங்களோட அந்தஸ்துக்கேத்த நல்ல இடத்துல கல்யாணத்தை செய்வோம். சாதாரண நாட்கள் எல்லாம் வீட்டுல செய்வோம், இன்னும் கொஞ்சம் வசதி கூடினா சொல்லுவோம் என்ன ஊடு போதாத போன்ல செய்வோம், அதை விட வசதி கூடினா கண்டில, அதை விட வசதி கூடினா கொழும்புல செய்யறாங்க தானே. இன்னைக்கு எவ்வளவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, செய்யறோம். கணவான்களே, ஏன் எங்களோட அந்தஸ்துக்கு கேட்ட நாங்க எங்களோட கல்யாணத்தை மேலான இடத்துல வைக்கிறோம். ஆனால் சொல்லலாம் வசனம் அவர்கள் சொல்லி காரணம் தெரியுமா, நீங்க கல்யாணத்தை செய்றீங்களா எங்களுக்கு எந்த பெருசாக இருந்தாலும் சரி, எந்த ஹோட்டல் பெருசாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, உங்களோட கல்யாணம் நடத்துறதுக்கு பாசிபிள் பிளேஸ் பள்ளி தான் பார்ப்போம். ஏண்டா அல்லாஹ் கிட்ட ஆகப்பெரிய இடம் இருக்கும் சொன்னால் பள்ளிவாசல் தான். இந்த முருகத்தான பள்ளிவாசல்ல தர்வான்களே, இன்று நாங்கள் நிறைய தவறுகள் செய்யறோம். அல்லாஹு தஆலா சில நியமத்துகளை கொடுப்பான், அந்த நியமத்துக்கு மாறு செய்யும் பொழுது நாங்கள் பில்லா அல்லாஹ் பறிச்சிருவான், அல்லாஹ் பறிச்சிருவான். இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட பல நியமத்துக்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் மனிதர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலையும் ஒரு காலத்துல கிராமங்கள், ஊர்கள், அந்தஸ்துகள், பட்டங்கள் முஸ்லிம்களை அழைத்து மற்றவர்களால் கொடுக்கப்பட்டது. இன்று அவர்கள் பறித்து இழுத்து எடுக்கப்படுகின்றது. வியாபாரம் ஒரு காலத்தில் முஸ்லிம்களுடைய கையில் இருந்தது, இன்றைக்கு ஹாலாத் என்ன, மாளிகை கல்யாணம் மெனிக் பிசினஸ் யார்ட கையில் இருந்துச்சு, இன்னைக்கு யார்ட கையில் இருக்குது. இப்ப வந்த பிரச்சனை பிரச்சனையே இல்லை, அது சும்மா சில்லற சத்தம் மட்டும், தெளிவாக விளங்கிக்கோங்க. இப்ப நாட்டில் நடக்கூடிய பிரச்சனை அஞ்சாம் பச்சாம் கொஞ்சம் சேர்ந்து ஆடுது சத்தம் கூட, அவ்வளவுதான். இப்ப பிரச்சனையே இல்லை. மீடியாக்களும் சில சில்லறைகளும் இதை பெருசா பார செய்கிறார்கள். தன்யத்துக்குரிய கனவான்களே, முஸ்லீம்கள் தாழ்ந்து செல்பவர்களும் அல்ல, முஸ்லீம்கள் கோழைகளும் அல்ல, அறிவிலிகளும் அல்ல. எங்களோட சிந்தனைகள் அல்லாவின் பக்கம் செல்லும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் இன்னும் உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றான். எங்களால காட்டிலும் எப்ப முஸ்லீம்கள் குனூத் ஓட ஆரம்பிச்சோமோ இதுவரைக்கும் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸோட வச்சிருக்கோம். நினைத்தும் பார்க்க முடியாத சேதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. யார் துள்ளினார்களோ அவர்களுக்கு எங்கட சிந்தனை அல்லாஹ்வின் பக்கம், அது வேற. கனவான்களே, நாம் சில நியமத்துக்களை துஷ்டம் செய்யும் பொழுது இலங்கை வரலாறு மறுக்க முடியாத ஒரு உண்மைதான். ஜெம் பிசினஸ் முஸ்லீம்களோட கையில் இருந்துச்சு, நல்லவங்க மாஷா அல்லாஹ் நல்லா செஞ்சாங்க. அநேகமாக சிலர்கள் என்ன செய்தோம், அல்லாஹ் பாதுகாக்கணும், சிலர்கள் ஏமாற்று செய்ய ஆரம்பித்தார்கள், துரோகம் செய்ய ஆரம்பித்தார்கள். மாணிக்க கல் பிசினஸில் அநேகமான துரோகங்கள் செய்யப்பட்டது. முடிவு அந்த ஜெம் பிசினஸ் பறித்து இந்த யாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்று நிறைய வரலாறுகளை சொல்லிக் கொண்டு போகலாம். இதே அமைப்பில் இன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பள்ளிவாசலுக்கும் ஒரு சோதனை வருகின்றது சொன்னால் பள்ளிவாசலுக்கு எதுவுமே நடக்க முடியாது. சில நேரம் நமது சில தவறுகள், நமது கேலஸ் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்காதது ஒரு காரணம். இன்று நாம் பேசுகின்றோம் ஸ்பெயினிய வரலாறு. ஸ்பெயின் உலக புகழ் பெற்ற கிரேட் மக் ஆஃப் கோர்டோவா உள்ள பள்ளிவாசல், முதலாவது இஸ்லாமிய யூனிவர்சிட்டிஸ் கட்டப்பட்ட இடம், கல்வியை உலகத்தில் வளர்த்த இடம். ஆனா இன்றைக்கு என்ன ஹாலாத், கிரேட் மோஸ்க் ஆஃப் கோர்டோவா இஸ் எ மியூசியம். மியூசியம் அர்ஜென்டினாவில் 150க்கு மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இன்னும் அந்நியர்களுடைய கையில் இருக்கின்றது. ஹாலாத் என்ன, ஸ்பெயின்ல அதிகமான மையவாதிகளில் போய் பார்த்து விட்டு வந்து சொல்கின்றார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மையவாதியில பேர் அடிச்சிருக்கிறான், வாப்பட பேர் முஸ்லிம், புள்ளட பேர் கிறிஸ்டியன். குயின் இசபெல்லாவுடைய காலத்தில், குயின் இசபெல்லாவுடைய காலத்தில் ஸ்பெயினில் ஒரு முஸ்லீம் கூட இல்லாமல் அடித்து துரத்தப்பட்டார்கள். ரீசன், கல்வி இருந்து, மதிப்பு இருந்து, அந்தஸ்து இருந்து இஸ்லாத்தில் துஷ்பிரயோகங்கள் நடந்தது, பறிக்கப்பட்டது. உள்ளதுக்கு நன்றி செலுத்தினீங்க, உங்களுக்கு கூட்டி தருவோம், நீங்க மாறு செஞ்சீங்க என்ற வேதனை கடுமையானது. இந்த அமைப்பில் இன்று பள்ளிவாசல்ல நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கணேசுக்குரிய கனவான்களே, ரெண்டு மூணு விடயத்தை மாத்திரம் சொல்கின்றேன். அசரத் வந்து சொன்னாரே என்று யோசிக்க வானோம், நாங்கள் செஞ்சத சொன்னார என்று யோசிக்க வானோம். நாங்கள் பல இடத்துல பேசுவோம், எங்கள்கிட்ட இருந்தா திருப்பி கொள்ள முயற்சிங்க. கணேசுக்குரிய கனவான்களே, நாங்கள் ஒன்று சொல்லும் போது குர்ஆன் ஹதீஸை வச்சு பேசுவோம், இதுல பிழை இருந்தால் நாங்கள் ஒவ்வொரு பயணமும் சொல்றோம், தாராளமா கண்டெக்ட் பண்ணி அசரத் இப்படி ஒன்று சொன்னீங்களே எங்கேயே கண்டு கேளுங்க. போன போறோம் அந்த பேப்பர்லையும் இந்த பேப்பர்லையும் மிம்பர் மேடை, வெள்ளி மேடையில எங்கட ஊர்ல விளம்படையில இன்றால் பயம் பண்ண பேரை மட்டும் போடாம அப்படி பேசினாரு, இப்படி பேசினாரு, மிம்பர்ல பேச தெரியாது, பேப்பர்ல கிழிக்கிறது கோலத்தனம். கனவான்களே, நாங்கத்தான் சொல்றோம், இது ஜெனரல் விஷயமாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஹதீஸுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, நாங்க தமிழ் புத்தகத்தை பார்த்து பேசுற ஜாதி இல்லை. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, பழைய இமாம், புதிய இமாம், நவீன இமாம் என்று பேசுறவங்க இல்ல, குர்ஆன் ஹதீஸை வச்சு பேசுறோம். உங்களுக்கு ஆதாரம் தேவையென்றால் பேசுற விஷயத்துல தாராளமா கண்டெக்ட் பண்ணலாம். சரி, கணேசுக்குரிய கனவான்களே, ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால், பள்ளிவாசல்ல நாங்க இன்றைக்கு என்ன ஹாலாசில நடந்து கொள்கின்றோம். முதலாவது ஒரு வீக் கங்கணி செல்லாம் சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளம், தஜ்ஜால் வரது, யஜித் வரது வந்து மறுமை நாளின் அடையாளம், கியாமத்து நாளின் அடையாளத்துல ஒன்றுதான் மசாஜி. பள்ளி என்று வந்துட்டா மக்கள் பெருமைத்தான் பேசுவாங்க, பள்ளியை பத்தி இபாதத் குறைஞ்சு. இன்னைக்கு என்ன நடக்குது ஸ்ரீலங்கா முழுக்க பேசி பாருங்களேன், எங்கட பள்ளி டைல்ஸ் பிடிச்சி, எங்கட பள்ளி மாம்பல் பிடிச்சி, எங்கட பள்ளி 40 ரூபாய் டைல், எங்கட பள்ளி 280 ரூபாய் டைல், எங்கட பள்ளி கேன்டீன் பிடிச்சிக்கு, எங்கட பள்ளி பிரிட்ஜ் வச்சிருக்குது, எங்கட பள்ளி அப்படி, எங்கட பள்ளி இப்படி, இதுதான் இன்று நாங்க பேசுறோமே ஒழிய, அந்த பள்ளிக்கு கருப்பு கண்ணாடி, இந்த பள்ளிக்கு சோப்பு கண்ணாடி, மாற்றால வாழணும் இல்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஆனா அதே நேரத்துல நாங்க எத்தனை பேர் யோசிக்கிறோம், எங்கட பள்ளியில ஒரு சப்பு, அந்த பள்ளியில ரெண்டு சப்பு, அவங்க அஹாலாத் என்ன, இது பேசப்பட வேண்டிய இடத்துல அபுனா கபினா கட்டிடங்களை பற்றி, அபுனியத்துகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஜமானுடைய அடையாளம், மனிதர்கள் தன்னுடைய பள்ளியை பற்றி பெருமை பேசிக் கொண்டிருப்பார்கள். கனவான்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னால், தாவூதுல வரக்கூடிய ஹதீஸ், ஒரு படைய அனுப்புவாங்களாம் ஜிஹாதுக்கு, அனுப்புற நேரம் சொல்லுவாங்களாம் சாபாக்களை பார்த்து, இதா ராயக்கும் மஸ்ஜிதன் அவன் சமயத்து மாறுதினன், நீங்க வார் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த நேரத்தில் பள்ளி இருக்குது அவனுக்கு, அல்லது பாம்பு சத்தம் உங்களுக்கு கேட்குது என்றால் அந்த இடத்தில் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம், பள்ளி நீங்க போறீங்க ஜிஹாது கல்லாக்காக வேண்டி, யுத்தத்துக்கு போறீங்க, பள்ளிக்கு முன்னாலே யுத்தம் செஞ்சிட வானம், பாம்பு சத்தம் கேட்கிற நேரம் நீங்க அந்த இடத்துல யுத்தம் செய்ய வானம். இது அபுதாபுல பதிவான பள்ளிக்கு கண்மணி சொல்லலாம் கொடுத்த போலீசரை பாருங்க, எப்படி கட்டத்தில் இன்றைக்கு எங்க ஹாலாக பாருங்க, அநேகமான பள்ளிவாசல்ல மகளிருக்கும் இஷாக்கும் இடையில இந்த இளந்தாரி புள்ளையில் பள்ளிக்கு முழுக்க ஒரு கூட்டம், கொஞ்சம் வயசாளிகள் ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் என்ன மச்சாம் பேப்பரை பாத்தியா, அந்த ஒரு எலெக்ஷன் சைடு போகும், புள்ளேல் இளந்தாரி புள்ளேல் கிரிக்கெட் ஒரு சைடு போகும், கொஞ்சம் புள்ளேல் ஒரு தேவையில்லாத பேச்சு, அல்லது இன்னும் கொஞ்சம் வந்து யாரையாவது பல முசிபத்தை காய்க்கிறது, பள்ளிக்கு முன்னாலதான் சாக்காச்சாவ, பள்ளிக்கு முன்னாலதான் சாக்காச்சாவ. இஸ்லாம் சொல்லல அந்நிய மதத்தொடர்பு மாதிரி ஒவ்வொரு மதத்தொடர்பை கண்டா எழுந்து நிலைகுண்டா கும்பிடுங்கன்னு சொல்லல, ஆனா சொல்லுங்க சொன்னாங்க, யூ பி குவைட், நீங்க சைலன்ஸ் சொல்லி காட்டினார்கள். ஆனா இன்றைக்கு என்ன ஹாலாத், பள்ளிக்கு வெளியே கட்டம் போறதுக்கு பள்ளி உழுக்கு என்ன நிலைமை, பள்ளி உழுக்கு என்ன நிலைமை கனவான்களே, எத்தனை டீலிங் இன்றைக்கு போகல. கண்மணி சொல்லலாம் சொல்லார்கள், நீங்கள் ஒரு மனிதன் சுருக்கமான நேரத்தில் ஹதீஸ் டிரான்ஸ்லேஷன் மாத்திரம் சொல்லிக் கொண்டு போற சொன்னாங்க, யாராவது பள்ளிக்குள்ள டீலிங் பண்றத கண்டால், வியாபாரம் பேசுவதை கண்டால், அல்லாஹ்வால் நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்தை லாஸ் ஆக்குவானாக, அல்லாஹ் எவ்வளவு நயத்தை தராமல் ஆக்குவானாக என்று சொல்லுங்க. சொல்லலாம் சொல்லி காட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செய்ய விரும்புற நபி அல்ல, வாய்ஸ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொன்ன நபி. தாயத்துல அடிச்ச மக்களுக்கே பதுவா செய்யாத ரசூலுல்லாஹி சொன்னாங்க, பள்ளிக்குள்ள பிசினஸ் பேசினால் நீங்க பதுவா செய்யுங்க, அல்லாஹ்வோட வியாபாரத்தில் நஷ்டத்தை உண்டாக்குவானாக என்று. இன்றைக்கு நாங்க சொல்றோம், முஸ்லீம்களுடைய வியாபாரம் வீழ்த்தை காரணம் எக்கனாமிக்கல் பிரச்சனை, ட்ரேடிங் பிரச்சனை, வெட் பிரச்சனை, டெக்ஸ் பிரச்சனை, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எதுவுமே இல்ல. ஆக பெரிய பிரச்சனை பதுவா, ரசூலுல்லாஹ்வுடைய பதுவா, பள்ளிக்குள்ள ஹலோ அப்படியா நான் வாரேன், சரி இவனுக்கு கொடுங்க, அவருக்கு ஒன்று சாப்பிட ஒன்று கேட்கிற, இந்த 48-24 கோட் எத்தனைக்கு விற்க, இவர் சார் 50 ரூபாய்க்கு கொடுங்க. பிசினஸ் பள்ளிக்குள்ள ஆளுக்கு போன பிசினஸ், பெரிய பெரிய முதலாளிமார்கள் இந்த சாதாரண ப்ரீவியில் ஓட்டுறவங்க வரைக்கும் பள்ளிக்குள்ள ஹலோ வாஜா சொல்லுங்க, எவ்வளவு நூறா, எங்க போவ, இங்கேயா, எவ்வளவு, சரி 8 மணிக்கு வாரனே, பிசினஸ் இனி பரக்கத் வருமா என்ற வாழ்க்கையில, பரக்கத் வருமா பள்ளிக்குள்ள பிசினஸ். கண்ணியத்துக்குறை கனவான்களை யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டின விஷயத்துல, அதாவது வெங்காயத்தை பற்றி கூறும்போது சொன்னார்கள், யார் இந்த இதை சாப்பிடுகின்றீர்களே, சாப்பிடுகின்றீர்களோ எங்க பள்ளிக்கு வருவானம் நீங்க சொல்லி முஸ்லிம்ல, நீங்க வெங்காயத்தை சிந்து போட்டு பள்ளிக்கு வருவானம், அதாவது பச்சவங்க சிந்து போட்டு நீங்க பள்ளிக்கு வருவானம். ஏன் மனுஷனுக்கு எதில நோவின வருமோ இதை மலக்குமார்களும் நோவினை அடைவார்கள். அதாவது நீங்க வாய் நாட்டத்தோட வந்தீங்க என்றால் மனுஷனுக்கு வெறுக்கும் என்றால் மலக்குமார்களும் அதை கொண்டு வெறுப்படுவார்கள். சாதாரண வெங்காயத்துக்கு ரசூலுல்லாஹி சொன்னாங்க சொன்னால் கனவான்களே, நார்மலா சிகரெட் அடிச்சிட்டு வந்து சப்புல நிக்கிறோம், பீடியை குடிச்சிட்டு வந்து நிக்கிறோம், சுருட்டு அடிச்சிட்டு வந்து சப்புல நிக்கிறோம். வாழ்க்கையில இனி எங்க நாங்க கணக்கெடுக்காம செய்யற விஷயம் கனவான்களே, மசாலா இந்த பள்ளியில அப்படி சூழ்நிலை இல்ல. அதிகமான பள்ளியில பார்த்தா பள்ளி பின் சைட்ல ஜன்னல் வச்சிருக்கும், உள்ளுக்கு வந்து உட்கார்ந்து இப்ப என்ன செய்வாரு, இக்காமத்துக்கு முன்னால காரு கொடுத்துட்டு ஜனலால துப்புற, இவர் துப்புறது காவாசி ஜனல்ல முக்காவாசி வெளிய, எவ்வளவு பயங்கரம் தெரியுமா. கண்மணி சொல்லலாம் அவங்களை சொல்ற காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக, யஜீஉ ஸாஹிபு நுகாமா ஃபில் கிப்லத்தி யௌமல் கியாமத்தி வஜ்ஹி வஜ்ஹி. நீங்க கிப்லா போட்டி நுக்கு துப்புறீங்களே, இது பள்ளியில வச்சு ஒரு சாபி துப்பினாரு, ஒரு மனிதர் என்ன செஞ்சாரு, பள்ளியில முழுக்கு போய் துப்பிட்டாரு, ரசூலுல்லாஹோட முகம் சுருங்கிருச்சு. இது பள்ளியில இருந்து துப்பினத்துக்கு வந்த ஹதீஸ் கனவான்களே. ஏன் கண்மணி சொல்லா சொன்னார்கள், கிப்லா நோக்கி மட்டும் பள்ளியில தொழுறாள், முன்னால காரல் இருந்த எப்படி இருக்கும், அவனுக்கு ஒரு அருவறுப்பு வந்துடும், இவன் கியாமத்தினால வருவானா, இவன மோத்துல அந்த காரல் ஒட்டி இருக்குமா. முக்காவாசி பேர் பள்ளிக்கு வெளியே போறதுக்கு கொஞ்சம் சோம்பரத்தனத்துக்கு ஜனலால காரை துப்புறோமே, எங்களுடைய ஹாலாத் என்ன, பள்ளியுடைய சொத்து என்ன, வீட்டு ஜனல்ல செய்வோமா, யாரும் குவிச்சு கொள்ளவானோம், வீட்டு ஜனல்ல நாங்க செய்வோமா, ஏன் நாங்க பள்ளியில அப்படி செய்யறோம், வீட்டுக்கு போக்குல சுவிட்ச பார்த்துட்டு தான் போறோம், ஃபேன் போட்டிருக்கி ஓப்பன்னு, அது புல்லுக்கு போட்டிருக்கிற குறை, லைட்ட மாத்து, ஃபேனை மாத்து, டெப்ப பார்த்து, இத்தனை காமரில் ஒரு ரவுண்ட் வந்தா முக்காவாசி பைப்புல டெப்ல தண்ணி லீக் ஆகி கொண்டு தான் இருக்கும். எங்களோட தேவையை முடிச்சுட்டு ஒழுங்கா நாங்க டெப்ப மூட்டுறதுக்கு எங்களுக்கு புரியவில்லை, நாங்க தொழுந்துட்டு சேனோ பண்ணிட்டு போக புரியும் இல்ல, லைட்ட போட்டுட்டு ஓப் பண்ண புரியும் இல்ல, சச்சலா சேர் சுத்தணும் சொன்னால் வந்து ஓப் பண்றது இல்ல, எங்க மார்ஜின், எங்க அஜுரத், ஏன் ஓப் பண்ணல, அதுக்கும் வெச்சவன் தான் ஓப் பண்ணணும். கணேசத்துக்குரிய கணவான்களே, எங்களோட மனசை தொட்டு கேட்டு பார்ப்போம், எங்களோட மனசை தொட்டு கேட்டு பார்ப்போம், நாங்க எத்தனை பேர் எங்களோட கையால பள்ளியில துப்புக்கத்தை பிடிச்சி கூட்டின எத்தனை பேர் இருக்கிறோம், 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் இந்த பள்ளியில் வச்சுக்கோங்க, just an example. எங்கட பள்ளியில் 50-60 வருஷம் சொல்லக்கூடிய நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? எங்கட பள்ளி தும்ப கட்டையை குடிச்சு கூட்டினவங்க, எங்கட பள்ளிக்கு 150 ரூபாய் வாங்கி போட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ட்ரஸ்டிமார்கள் கூட சிலர்கள் அப்படி இருந்தா என்ன செய்யறது? அவர் அதை கூட அப்படியே பேசி கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க, ஜனல் திறந்து இருக்குது. அது கூப்பிட்டு ரெண்டாலும் தெரியவே இல்ல, ஜனல் மூடி இல்ல மாத்தி சாப்பிச்சுமா ஒரு இதுக்காக வச்சுக்கி. இவர் மூணாம் தட்டுக்கு ஏறி பேசி ஜனலை பார்த்துட்டு ஒன்னாம் தட்டுக்கு இறங்கி மாதிரி கூட்டு கொண்டு மறுபடியும் மூணாம் தட்டுக்கு போய் ஜனலை மூடல. இன்றைக்கு ஹாலாத் மனசாட்சி தொட்டு கேட்டு பார்ப்போம். கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்துல கரண்ட் இல்லாத காலத்துல சொன்னாங்க, யார் பள்ளி வாசல் ஒரு லாம்ப பத்த வைக்கிறீங்களோ, இந்த காலத்துல இல்ல அந்த காலத்துல கரண்ட் இல்லாத காலத்துல லாம்ப யாரு பத்த வைக்கிறீங்களோ அது வெளிச்சம் இருக்கும் வரைக்கும் முழக்குவார்கள். ஒரு கூட்டத்தை எல்லாம் தல இந்த மனிதனுக்காக நீ துவா செய்வதற்காக நியமித்து வைப்பான். சுபஹானல்லாஹ், ஒரு லாம்ப பத்த வச்சா அந்த லாம்பு பத்திர காலம் எல்லாம் முழக்குமார்கள் துவா செய்வாங்களாம். ஈஸி வே, லேசி வழி. வந்து பார்த்தோம் பள்ளியில் ஒரு பல்ப் இல்ல, பொக்கெட்டால 150 ரூபாய் எடுத்து கொடுத்தா 300 ரூபாய் பல்புக்கு ஒரு வருஷம் வாரண்டி தாரா. மாஷா அல்லாஹ், பள்ளிக்கு அடிச்சது வைங்க 350 ரூபாய் ஒரு வருஷம் அந்த லைட்டுக்கு கீழே தொழுந்து கொண்ட நன்மை எல்லாம் வருமா மாட்டிக்கா? வருமா மாட்டிக்கா? யோசிச்சு பார்த்தோம். யார் ஒரு நலவை செய்யறானோ அதுக்கு காட்டி கொடுத்தானோ அவன் அதை செய்தவன் போன்று. ஆகலேசி இஸ்திஞ்சா காவரை போறோம், சின்னொரு கோப்ப நிறைய பள்ளியில இஸ்திஞ்சா காப்பதுல கோப்ப உடஞ்சி அவர் மாதின் கேட்கல, மாதின் செஸ்தி கேட்கல, செஸ்தி செய்த சந்தா பணம் வரல. நாங்க சொல்ல வரவங்க எத்தனை பேர், 20 ரூபாய் கோப்ப, 5 கோப்பை எடுத்தா 100 ரூபாய் போட்டமிடா. சுபஹானல்லாஹ், வாரவங்கட நன்மை எல்லாம் லேசியா வந்து சேருமா மாட்டிச்சா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது. அந்த நேரத்தில் பள்ளிக்குள்ளே இருந்து எடுத்து போடக்கூடிய வெளியில் போடக்கூடிய ஊத்தையுடைய நன்மையும் எனக்கு காட்டப்பட்டது என்றாங்க. இன்னொரு அதே சொல்றது இப்படி செய்வதாக வருவதாக ஞாபகம் எனக்கு. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க பள்ளிக்குள்ளே இருந்து எடுத்து போடக்கூடிய ஒரு தூசி போர் லைன் பெண்களுக்கு மாறு என்றார்கள். எங்கட கையால் நாங்கள் எத்தனை செஞ்சிருக்கிறோம்? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, பள்ளியுடைய குடும்பத்துகள் எங்களால் பேரப்படணும் இல்லைன்னு சொன்னால் இதுவும் சில நேரம் எங்களுக்கு சோதனைகளாக மாறத்துக்கு காரணமாகும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி, இவ்வளவு பெரிய சஹாபி. இந்த கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவரை பத்தி இப்னு அபி ஷைபால பதிவாகக்கூடிய சம்பவம், இவர்கள் என்ன செய்வார்களாம் சொன்னால், அதாவது மஸ்ஜிது குபாக்கு வருவாங்க. ரசூலுல்லாஹ் முதலாவது கேட்டின பள்ளி மதீனாவுடைய போர்டர்ல எங்கட பாச சொன்னா சும்மா தக்கியா பள்ளியிடுமே, டவுன்ல இருக்கிற பள்ளிக்கு ஆட்கள் போவாங்க வருவாங்க. உள்ளுக்கு ஊர்ல தொங்கல் ஒரு தக்கியா இருந்தா போற வாரது குறும். இது இயக்கத்தானே. இப்ப குபா மதீனா போர்டர்ல கலீஃபா அமீர் முமினின் பிரசிடென்ட் ஆஃப் மக்கா இவர் என்ன செய்யறாரு? மக்கா மதீனாக்கு ஜனாதிபதி. இவர் என்ன செய்யறார்? சவுதிய ஜனாதிபதி. இவர் போய் என்ன சொல்வாராம்? குதிரையை எடுத்துட்டு போய் அந்த பள்ளியில 2 ரக்அத் தொழுவாராம். தொழுந்துட்டு சொல்லுவாராம் தன்னுடைய அடிமையை பார்த்து, ஏ சினி பிஜரீதத்தில் அந்த ஈக்கில் குச்சி எடுத்துட்டு வாங்க, எங்கட பாத்தா கூட்டுமாற எடுத்துட்டு வாங்க. அந்த காத்துல இருந்து போ அதை கொண்டாந்து அவங்க கையால ஃபுல்லா கூட்டுவாராம். சும்மா அவர் அவட ஆடைய மேல கட்டிக்கொண்டு அவங்க கையால முள்ளு குபா பத்திடம் கூட்டிட்டு போற வழக்கம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடைசி வரைக்கும் வச்சிருந்தாங்க. யாரு அதை விட நானும் நீங்களும் பெரிய ஆட்களா? கலீஃபா உமரை விட நானும் நீங்களும் பெரிய ஆட்களா? இவங்க கூட ஒரு ஜனாதிபதி டைம் எடுத்து வந்து பள்ளியை கூட்டிட்டு போனாங்கன்னு சொன்னால் கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எங்கட உள்ளத்துல பள்ளியிட ஹாலாத் என்ன, பள்ளியிட அந்தஸ்து என்ன? கண்ணியத்துறை கணவான்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் சொன்னார்கள், உங்களோட பள்ளிவாசல்களை நீங்க உங்களோட ஊடுகள் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கும் பகுதிகளில் பள்ளிவாசலை கட்டிக்கோங்க. ஏன்னு சொன்னால் அதன் மூலமாக பள்ளியை துப்புராக வைத்துக் கொள்ளலாம், அதன் மூலமாக பள்ளியை வாசமாகவும் வைத்துக் கொள்ளலாம் என்றார்கள் கனவான்களே. ஆக எங்களுடைய ஊர்ல ஒரு பள்ளி ஒன்று இருக்குதுண்டா, அந்த பள்ளியை துப்புரா வைக்கிறதும் அந்த பள்ளியை மனமா வைக்கிறதும் ஊரு மக்களுடைய பொறுப்பு. ஏன் இதை சொல்கின்றேன் சொன்னால், நாங்க இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த நிலைமை இல்லாம போய்தான் பள்ளிக்குள்ள பார்த்து எந்த அளவுக்கு போயிருச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதற்கு முன்னாலும் நான் சொல்லியிருக்கிறேன், அறிவு வளர வளர என்ன நடக்கணும் சொன்னால் புத்தி கூடணும். அறிவு கூட நேரம் இவர்களுக்கு விளக்கம் கூடணும். இன்றைக்கு நிறைய விளக்கம் இருக்கிறவங்களுக்கு, ஆனா சும்மா யோசிச்சு பாருங்க, மூத்த ஆட்கிட்ட கேட்டு பாருங்க, அன்றைக்கு பள்ளிக்கு முன்னால எங்கேயுமே செருப்பு போட்டு கோத்தடிச்சிருக்க இல்லையா? நாங்களும் விசாரித்து தான் பேசுறோம். பள்ளிக்கு வாரவங்களும் தெரியும், பள்ளிகளுக்கு வாரம் செருப்பை கலட்டி வைக்கணும் வெளியே. கொஞ்ச நாள் போக்கள் என்ன வச்சு, சப்பாத்தும் செருப்பும் விலை கூடி வச்சு. இப்ப இவன் உள்ளத்துல வார 1500 ரூபாய் சப்பாத்து இல்லையா, 1500 ரூபாய் செருப்பு இல்லையா, தாய்லாந்த செருப்பு இல்லையா, இப்ப இந்த செருப்பை வெளியே வச்சுட்டு போனா இவர் பள்ளிக்குள்ள கொண்டாந்து அப்படியே பள்ளி செருப்பு வைக்க ஆரம்பிச்சு. இப்ப பார்த்தாங்க கடை குழப்பம், முதலாவது மாஸ் பள்ளியில பள்ளி ஒன்று போட்டு கோஸ் இந்த செருப்பு ரெண்ட போட்டு கோஸ் அடிச்சாச்சு. வந்து உன செருப்பை கழிச்சிட்டு பள்ளிக்கு வாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போக்கல போன் வந்துச்சு. இப்ப என்ன வைக்கிற, பள்ளிகளுக்கு வந்து போன் தெளிவா விளங்குங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹதீஸ், தெளிவான ஹதீஸ், குர்ஆனை வச்சு பார்த்தால் உங்களுக்கு மியூசிக்க ரெண்டா பிரிக்கலாம். மியூசிக் ஹராம் என்றா ஹராம் தான், ஆதாரம் சொன்னாலும் குர்ஆனிலும் ஹதீஸ்லயும். இன்றைக்கு எங்களுக்கு அந்த மியூசிக்க உடையலாகிறதுக்கு மியூசிக்க ரெண்டா பிரிச்சு, மெல்லிய மியூசிக் ஹலால், கூடிய மியூசிக் ஹராம், மனசு துள்ளுறமான மியூசிக் ஹராம், மனசு துள்ளாத மியூசிக் ஹலால். எங்கட பாத்திர சொன்னா ஏஆர் ரஹ்மான் அடிச்சா ஹராம், அமரதேவ் அடிச்சா ஹலால் என்ற மாதிரி மியூசிக்க ரெண்டா பிரிச்சு. அதுக்கு பின்னால இஸ்லாமிய மியூசிக் பரவாயில்ல, ஜிஹாத் பாட்டுக்கு மியூசிக் போட்டா பரவாயில்ல. இப்ப என்னாச்சு, முக்காவாசி வாலிபர்களை போன ஜெயின் பைக்கா, அவர் திறமையானவர், அவர் அந்த நாட்டை சேவை செய்யறார், அவரை கொலை செல்ல அந்த மனுஷன் அப்பாவி. எல்லாத்திலும் இஸ்லாமிக் பாட்டு தானே, இங்கிலீஷ் பாட்டு, நாங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் போறோம், இங்கிலீஷ் பாட்டு வித் மியூசிக், சென்னை யூசுப் ஜெயின் பைக்கா, முக்காவாசி மியூசிக், அந்த மனுஷன் பாவம். அவங்க யூரோப்ல ஏதோ செய்யறாங்க. இப்ப என்னாவது, எல்லாத்துட போல மியூசிக் தெளிவா விளங்கிக்கோங்க. சொல்லல்லா குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், எந்த மனிதர், அதாவது மக்களுக்கு மத்தியில், மூமின்களுக்கு மத்தியில் பாவத்தை பரப்புகின்றார்களோ, எந்த மனிதர்கள் மூமின்களுக்கு மத்தியில் பாவத்தை பரப்புகின்றார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் உலகத்திலே வேதனை கொடுப்பான், மறுமையிலே வேதனை கொடுப்பான். இன்றைக்கு பள்ளிக்குள்ள என்ன நடக்குது, தொழுந்து கொண்டிருக்கிற நேரம் ரிங்கிங் டோன் ஓப் பண்றது இல்ல, சப்புல நிக்கிற நேரம் மியூசிக்கும் பாட்டும் கூத்தும். யாருக்கு எந்த, எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய பாவம். மியூசிக் பள்ளிக்குள்ள, எங்கட சமுதாயம் ஒரு காலத்துல பள்ளிக்கு முன்னால வெற அடிச்சேன்னு சொல்லி பெரிய கலவரமே உண்டாச்சு. நாங்க வரல ஆதாரத்தோட சொல்கின்றோம் கொழும்புல. ஆனா இன்றைக்கு பள்ளிக்குள்ள எவ்வளவுக்கு பாதிக்கப்பட்டு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு பள்ளிக்கு நாங்கள் போயிருந்தோம், பள்ளியில அகலத்தில் சக்கன ஒருத்தருக்கு தெளிவிக்க சொன்னாங்க, அவர் முழுக்க போறாரு, அவருந்த போன்ல கூட்டு போட்டுட்டாங்க தாங்க மியூசிக், அவரை எடுத்து சப்புக்கு போறத மறந்து கையில வச்சு, மகன் நான் தொழிலிக்க போறேன், புறவைக்கு எடுக்க ஓப்பன்ட்டு போறாரு. புற போய் என்ன ஆபிசம், நீங்க உங்களோட கையில சப்புல வச்சிருந்தா போன் பேசுங்க, நினைவரல பாருங்களே பழக்கத்துக்கு எடுத்து பார்த்துட்டு. பள்ளிக்குள்ள மியூசிக், இனி அல்லாஹ் பாதுகாக்கணும். நியமத்துக்கள் பறிக்கப்படுமா மாட்டுச்சா, தன்யத்துக்குறைகளும் நியமம் பறிக்கப்படுமா மாட்டுச்சா, ஒவ்வொருவரும் யோசிங்க. இது பெரிய ஒரு பாபு. எனவே பள்ளிக்குள்ள கண்ணியம் நாங்க எவ்வளவுக்கு பேணுறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு கண்ணியத்தை தருவான். நாங்க கண்ணியத்தை பேணாத இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நியமத்துக்கள் பறிக்கப்பட்டுட்டோன்னு சொன்னால் அதற்கு பின்னால நாங்க பேசி வேலையும் இல்ல, அழுந்து வேலையும் இல்ல, ஆர்டிக்கல் எழுதி வேலையும் இல்ல. ஆக கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எங்கட கண்ணியத்தை நாங்க, எங்கட பள்ளியோட கண்ணியத்தை நாங்க பாதுகாப்போம், எங்கட குடும்பத்தை நாங்க பாதுகாப்போம், பள்ளியில எப்படி நடக்கணுமோ அந்த விஷயத்துல நாங்க பேணதலா இருப்போம். அல்லாஹ் பொருந்திக்கொண்டான் சொன்னால் இந்த அசத்து சக்திகளால எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நேர்வழியை காட்டி பள்ளியுடைய குடும்பத்தை விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்து நமக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி நமக்கு தெளிவை தந்தல்வானாக. யார் அப்படியா நமது பள்ளிவாசல்களை பாதுகாத்தல்வாயாக. யார் யாரெல்லாம் சதி திட்டங்கள் தீர்த்துகின்றார்களோ அவருடைய திட்டங்களை நீ சின்ன சின்னப்படுத்தி விடுவாயாக. எப்போது முன்னாள் முற்காலத்தில் நமது பள்ளிவாசல்கள் கண்ணியமாக இருந்ததோ, முஸ்லிம்களுக்கும் மன்னியர்களுக்கும் இடையிலும் கண்ணியம் பெற்றதாக இருந்ததோ, இதே போன்று பழைய நிலைமை நமக்கு தந்தல்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வசலாம்.